ఉపభీతినముద్భవుండ్రవంతం జగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్థమాగమేడే శికయా సేకరిణం పతింజతీనాం అసద్గురు పరంపరాయే నమః. నేతి మొదల సూత్రతతోస్తి చేర్చం సముదాయ ఉభయహేతుకేతి తదప్రాప్తి అభ్యంతర సూత్రతోస్తి చేర్చం. రెండు సముదాయంగల్ அதாவது பரமான சமுதாயங்களை ஹேதுவாக உடைய பிரதிவியாதி பூதங்கள், பிரதிவியாதி பூதங்களை பூத சமுதாயத்தை ஹேதுவாக உடைய சரீரம் இந்திரியம் இவைகள்லாம், இது ரெண்டு இதுல கூட சரி உங்களால இந்த இதை சாதிக்கவே முடியாது. தது அப்பிராப்தி, உங்க ஜெகத்கா ஜெகதத்தை நீங்க சொல்றீங்களே அது வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க க்ஷணிகத்துவத்தை நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்களோ, க்ஷணிகத்துவத்தை நீங்க ஒத்துக்கிறதுனால அது வரவே வராது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறகு அவ ஒரு இது கேக்குறா, அவ ஒரு சக்கரமா ஒண்ணு வச்சுட்டு இருக்கா, ஒரு சக்கர பரிவர்த்தி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். என்ன அது ரவுண்ட் அடிக்கிறது, அப்படியே சுத்தி சுத்தி வர்றது என்ன அப்படின்னா அவித்யை அப்படின்னு ஒன்னு வச்சுட்டு இருக்க. இந்த அவித்யின்றது என்ன பண்றது அப்படின்னாக்க, தவறான ஞானம் வருது பாருங்க, விபரீதமான ஞானம் வருது. அந்த விபரீத ஞானம், நாம வந்து அஸ்திரமா தான் எல்லாமே பார்க்கணும், ஆனா எல்லாம் ஸ்திரமா இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாம் அஸ்திரம், எதுவுமே ஸ்திரம் கிடையாது லோகத்துல, எல்லாம் க்ஷணிகம். கணிகத்தை போய் ஸ்திரமா பாக்குறதுன்றது கொஞ்சம் இத அவித்யை அப்படின்னு அவ சொல்ற, விபரீதமா தோன்றது. அதனால கணிகமா இருக்கக்கூடிய வஸ்துவ ஸ்திரமா நினைச்சுக்கிறானோ இல்லையோ, இதுக்கு பேரு அவித்யன்னு பேரு. இந்த அவித்யிலிருந்து ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. என்ன சம்ஸ்காரம்? ராகம், தேஷம், நம்ம எத்தனையோ வருது இல்லையா மனசுல, கோபம், பொறாம எவ்வளவு வருது. இத வந்து ஸ்திரம்னு நினைக்கிறதுனாலதான் இதெல்லாம் வருது. அஸ்திரம் அப்படின்னு வந்துருச்சோம்னு நினைச்சுக்கோங்க, க்ஷணிகம் தான் இவைகள்லாம் அப்படின்னு வந்துருச்சோம்னாக்க இது மாதிரி வரவே வராது. அவித்யை, அவித்யை வந்து நமக்கு அஸ்திரமான வஸ்துவ ஸ்திரமா காமிச்சு கொடுக்கறது. கீதையில பெருமாள் அப்படிதான் சொல்ற, அவர் சொல்ற அஸ்திரத்துல ஸ்திர புத்தின்றது இந்த உடம்பு. உடம்பு நம்ம பிறந்த அன்னையிலேருந்து நாம இறக்குற பர்யந்தம் இருக்கு. நான் எப்ப பிறந்தனோ அன்னையிலிருந்து எனக்கு தேக வியோகம் எப்ப உண்டாகுதோ அது பர்யந்தம் இருக்கு. அதனால இந்த தேகமானது அனித்யம், அவ்வளவுதான் இங்க சொல்றேன் பெருமாள் அப்படி சொல்லி நமக்கு உபதேசிக்கிற. அதனால இந்த சரீரத்தை பத்தி சிந்தனை பண்ணாத, ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்ண. ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால அதை பத்தி கவலைப்படாம அந்த ஆத்ம அனுபவத்தை, ஆனந்தாதி அனுபவத்தை நீ சேர்த்துக்கோ, அதை தியானம் பண்ணு எல்லாம் சொல்லிட்டு போறாரு பெருமாள். ஆனா இவா என்ன சொல்றா பௌத்தர், எல்லாமே க்ஷணிக்கம், அதை வந்து ஸ்திரமா நினைச்சுன்றோம். அப்படி நினைச்சுன்றவேதான் ஆசை உண்டாகிறது, கடைக்கல என்ன கோபம் உண்டாகிறது. கோபம் வந்துட்டுனாக்கா தனக்கு கிடைக்காம பண்ணாம பாருங்க, அவனை அழிக்கிற அளவுக்கு போறான், பொறாம வருது, எத்தனையோ சிந்தனைகள்லாம் வருது, துக்கம் முதலானவைகள்லாம். அதனால இந்த இதுக்கு பேரு சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றாவ, அவித்யை, அவித்யிலிருந்து சம்ஸ்காரம் உண்டாச்சு. அது வந்த உடனே என்ன ஆகுதுன்னாக்க, அந்த ராகம் தேஷம் சம்ஸ்காரம் வருதுன்னு சொன்ன இல்லையா, அதுலிருந்து ஒரு விஞ்ஞானம் உண்டாகிறதும். அதாவது என்னன்னாக்க, ஒரு ஆத்மா ஞானம்தான் ஆத்மா, அந்த ஞானமாகிய ஆத்மா ஒரு சரீரத்துல நமக்கு தோன்றது, அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானம் உண்டாகிறது. அந்த விஞ்ஞானம் தான் விபரீதமான எண்ணத்தை நமக்கு தோற்று வச்சிடுறது, அதை உற்பத்தி பண்ணி விட்டுறது. அதனால நமக்கு அதாவது என்னன்னா அகம் அகம் அப்படின்னுட்டு சரீரத்தை வச்சுன்னா நாம பார்ப்போம், சரீரமே ஸ்திரம், நானே சரீரம். அதனால இந்த கோபத்தாபம் எல்லாம் வருது எனக்கு, அந்த கோபத்தாபம் வர்றதுனால நான் என்ன பண்றேன், நான் சாதிக்கணும், நான் எது எனக்கு முக்கியமோ, யாரு என்ன அதை கெடுத்தாலோ அவளை அழிச்சு நான் சாதிச்சிடணும், அந்த மாதிரிலாம் என்ன உண்டாயிடுறது. அதனால இதுக்கு பேரு சித்த அபிஜ்வலனம் அப்படின்னு விஞ்ஞானம்னு அவர் சொல்றார். அதன் பிறகு என்ன வருதுன்னாக்க, நாமா நாமான்னு அவ சொல்ற பேரு பேருன்னு, அதாவது சித்த சைத்தம் அப்படின்னு அவ சொல்ற. இதனா பாரிபாஷிகமான பதங்கள், சித்த சைத்தம், அதாவது என்ன அர்த்தம், இந்த உடம்பு உண்டாகணும் நமக்கு, உடம்புலதான் நமக்கு என்னைக்குமே அடிபட்டு இருக்கோம், அதுலதான் நம்ம அடிபணிஞ்சுண்டு அதுலயே அடிபட்டு இருக்கோம் எப்பொழுதும். அதுல ஸ்ரத்த, இந்த உடம்பு உண்டாகணும் அப்படின்னு ஒரு ஸ்ரத்த, அதுலயே ஒரு சிந்தனை, அதுலயே ஒரு பிரீதி, இதுக்கெல்லாம் சித்த சைத்தங்கள் அல்லது நாமா அப்படின்னு அவ சொல்றார். இந்த மாதிரி வந்ததுன்னாக்க, அதிலிருந்து இதோ இந்த பிருதிவி, அத மாதிரி அது என்ன சொல்வார், ஜலம், தேஜஸ், வாயு, இவைகள்லாம் உற்பத்தி ஆகிடுறது. ஏன்னா அதுதான் இந்த உடம்பே உற்பத்தி பண்றது இல்லையா. ஏன்னா நமக்கு என்ன ஆசைப்பட்டோம், இந்த உடம்பு வரணும், அதுல அகம் அப்படின்னு ஒரு விஞ்ஞானம் வரணும். அது ஆசைப்படுறதுனால முதல்ல அவித்யா வந்தது, அவித்யிலிருந்து சம்ஸ்காரங்கள் வந்தது, சம்ஸ்காரத்திலிருந்து விஞ்ஞானம்ங்கிற ஆத்மா அது வந்தது, அபிஜ்வலனம், சித்த அபிஜ்வலனம் அப்படின்னுட்டு பேருது, அது உண்டாச்சது. அதிலிருந்து சித்த சைத்தங்கள் உற்பத்தி ஆச்சு, அதிலிருந்து பிருத்திவியாதி சரீரம் பூதங்கள், அந்த பூதங்களிலிருந்து சரீரம் உற்பத்தி ஆகுது. அது உண்டு இல்ல, அதிலிருந்து இந்திரியங்கள், அவ ஆறு இந்திரியங்களை ஒத்துக்கிறாவ, சாங்கியன் நாமெல்லாம் பயனு ஒத்துப்போம், இவ ஆறு இந்திரியங்கள் சொல்ற, ஞானேந்திரியங்கள் ஆறு அஞ்சு, அப்புறம் மனசு ஒண்ணு ஆறு, அதனால ஆறு இந்திரியங்கள், அத ஷடாயத்தனம் அப்படின்னு சொல்ற. ஷடாயத்தனம் இது ஒண்ணு இல்ல, நம்மளுடைய மனோபாவங்கள்லாம் உற்பத்தி ஆறுது இல்லையா, அது அந்த அதுக்கு இவ பேர் வச்சிருக்கா, பேர் வச்சிருக்கா அவ, அவ்வளவுதான். ததக அதிலிருந்து ஸ்பரிஷாட்சியம் உடம்பு உண்டாகிறது, ஸ்பரிஷம், அதான் நீங்க பிருதிவி பூதம்னு சொன்னாக்கா உங்களால அது தொட முடியாது. எது பிருதிவி எது ஜலம் அப்படின்னா நமக்கு சந்தேகங்கள வரலாம், ஆனா உடம்புன்னு சொல்லிட்டாக்கா அது தொட முடியுமே. இதோ இது குழந்தையினுடைய உடம்பு, இது விருத்தனுடைய உடம்பு, இது ஒரு யுவகனுடைய உடம்பு, இளைஞனுடைய உடம்பு அப்படின்லாம் தோன்றது. அதனால இதே மாதிரி உற்பத்தி ஆகிறது. அந்த உடம்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வேதனைகள்லாம் உற்பத்தி ஆகிடும். ஏன்னா உடம்பு வந்துட்டாலே அவ்வளவுதானே, திடீர்னு சந்தோஷம் வரும், திடீர்னு ஞானம் வரும், திடீர்னு கஷ்டம் வரும், துக்கம் வரும், கோபம் வரும், தாபம் வரும், எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது அந்த உடம்பு எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க உடம்புல இருந்து, அப்ப உடனே என்ன ஆகும், திருப்பி அவித்ய வர ஆரம்பிச்சிடும். முதல்ல அவித்ய உண்டாச்சு, அவித்யிலிருந்து ராகத்வேஷாதிகள் உண்டாச்சு, ராகத்வேஷாதிகளிலிருந்து சித்த அபிஜ்வலனம் விஞ்ஞானம் அப்படின்றது உற்பத்தி ஆச்சு. இது அதன் பிறகு சித்த சைத்தங்கள், அதாவது ஸ்ரத்த சரீரம் உண்டாகணும், அதுக்கோசரம் ஸ்ரத்த வேணும், ஸ்மிருதி வேணும், பிரீத்தி வேணும், இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. அது இருந்து பிருதிவி முதலான பூதங்கள், அது இருந்து ஷடாயதனம் சொல்லக்கூடிய இந்திரியங்கள், அதிலிருந்து உடம்பு, அதிலிருந்து வேதனைகள், அதிலிருந்து திருப்பி அவித்யை, இப்படியே சுத்தின் இருக்கும். இப்படி சுத்தின் இருக்கு பாருங்க, எட்டோ தத்துவம் அவ சொல்றாது. இது பண்றதுனாலதான் ஷணிகத்துவம் அப்படின்றத விட்டுட்டு ஸ்திரம் அப்படின்னு சொல்றான். இது ஒண்ணுக்கு ஒண்ணு காரண காரிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவித்யை அவித்யை அவித்யக்கு காரணம் உடம்பு, உடம்புக்கு இப்படி திருப்பி தலைகீழா போங்க, இப்போ அவித்யை உண்டாச்சு, அவித்யக்கு என்ன காரணம், இந்த உடம்பு சம்பந்தமா வந்தக்கூடிய வந்த வேதனம், அதெல்லாம் முதலவைகள்லாம் வேதனை, கஷ்டம் துக்கம் சக்கம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவைகள்லாம், இந்த வேதனைகள்லாம் அவித்யை வேதனையிலிருந்து உற்பத்தி ஆச்சு, அந்த வேதனை சரீரத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, சரீரம் இந்திரியாதி இந்திரியாதி எல்லாம் இருக்கிற ஆறு இந்திரியங்கள் அதுல இருந்து உற்பத்தி ஆச்சு. அதுக்கு பிருத்திவின்றது காரணம். அந்த பிருத்திவிக்கு சிரத்த ஸ்பர்ஷம் சித்த சைத்தன் அவ சொல்றா அது உற்பத்தி ஆச்சு, அதுதான் காரணம். அதற்கு காரணம் இந்த விஞ்ஞானங்கிற ஆத்மா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ராகத்வேஷாதிகள். அதற்கு காரணம் அவித்யை. திருப்பி இவையே சுற்றின் வரும், அவித்தியில இருந்து இது இதுல இருந்தது அப்படின்னு சொல்லணும். இவைகள் தான் வந்து இந்த ஜெகத்காரணமா இருக்குது. இந்த பூத சங்காதங்கள் இல்லைன்னாக்க ஜெகத்காரணமே சித்திக்காது. இப்ப நாங்க சொன்னதுதான் இந்த இதரேதர பிரத்யம் இதுக்கு பேர். இதரேதர பிரத்யம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஹேதுவா இருக்கிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இவைகள் தான் நமக்கு இத கொடுக்கிறது. இந்த மாதிரி கணிகமான வஸ்துல ஸ்திரமான புத்தின்னு உண்டாச்சு. அப்படி உண்டாடுறதுனால இது இந்த காரண சமுதாயவாதம்ன்றது சரியாத்தான் இருக்கு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார் பௌத்தர். அதை இங்க கண்டனம் பண்ற அது கூட தப்பு நீ சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா அவித்யை அப்படின்னு சொல்றது நீ என்ன சொன்ன, இப்ப அவித்யை நீயே ஒத்துட்டு இருக்க, ஒன்னுத்த விபரீதமாக கிரகிக்கிறது தானே அவித்யன்னு சொன்னேன். எது சரியா இருக்குதோ அதை தவறா கிரகிக்கிறது விபரீத புத்தி அப்படின்னு நீ சொல்லிட்டேன். இந்த விபரீத புத்தின்றது விபரீத புத்தின்னு நீ சொன்னியோ, அது எப்படி இதுக்கு காரணமாகும், இவைகளுக்கு எப்படி ஜெகத்காரணமா ஆக முடியும், உற்பத்தின்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார் சூத்திரக்கார். ஏன் அப்படின்னாக்க அஸ்திரம் கணிகம் ஸ்திரத்தும் வந்தது, இதான் நீ அவித்யன் சொன்ன. அதுக்கப்புறம் ராகத்வேஷாதிகள்லாம் வந்தது, அதனால எப்படி அது காரணமா வர முடியும், ஏன் காரணமா வர முடியாது அப்படின்னாக்கா நேற்றைய சொன்னோம். அவன் வந்து சொன்னது ஒரு சந்ததி பரமாணுகளுடைய சேர்க்கை அப்படின்லாம் சொன்னான். அதை கேக்குற அந்த எப்படி உன்னால அத சொல்ல முடியும், ஏன் அப்படின்னாக்க இந்த இது இருக்கு பாருங்க, நேத்தி சொன்னமே கிளிஞ்சல்ல வெள்ளி அப்படின்னு ஒரு ஞானம் வருது. கிளிஞ்சல்ல வெள்ளின்னு ஒரு ஞானம் வந்ததுன்னாக்க அது விபரீத ஞானம்தான், விபரீத ஞானம்தான் அது. அதுக்கோசரம் அந்த கிளிஞ்சல்கள்லாம் ஒன்னா சேர்றதுக்கு அந்த விபரீத ஞானம் காரணமா. அது கிளிஞ்சலை போய் நம்ம வெள்ளி அப்படின்னு நம்ம கிரகிச்சுட்டு இருக்கோம், அது விபரீத புத்தி. அது நீயும் ஒத்துட்டு நாங்களும் ஒத்துக்கிறோம். விபரீத புத்தி இல்லாதத இருக்கிறத காமிக்கிறது, அதை நீ ஒத்துருக்க அவனும் ஒத்துருக்க. இது பண்ணி ரெண்டு பேருக்கும் சரியாதான் இருக்கு. ஆனா இதுதான் ஹேது அந்த பரமாணுக்கள்லாம் சேர்றதுக்கு, பரமாணுக்கள்லாம் சேர்றதுக்கு இதுதான் ஹேதுன்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அதுவே விபரீத புத்தியாச்சே. விபரீதமான ஒரு புத்தின்றது எதையும் சேர்வதற்கோ காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கோ உபயோகப்படாதே, அதனால விபரீத புத்தி இருந்து வரவே வராது. விபரீத புத்தி விபரீத புத்தி தான், அது ஹேதுவா எப்படி ஆகும். நீ பிரபஞ்ச காரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பிரபஞ்ச காரணம் எது அப்படின்னுட்டு நாம இங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். அதுல போய் விபரீத புத்தி வந்தது, அதனால ராகத்வேஷங்கள் வந்தது, அதனால சித்த அபிஜ்வலனம் வந்தது, அப்புறம் சித்த சைத்தங்கள் வந்தது, இப்படி இதெல்லாம் நீ எத்தனை வேணாலும் சொல்லிட்டு போ. உன்னுடைய பாரிபாஷிக பதங்களோ எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு கூட தான் இருக்கு, ஆனால் அதுவே ஜெகத்காரணமா ஆயிடுமா. பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து பிருத்திவியாதி பூதங்களை உற்பத்தி பண்றது, பிருத்திவியாதி பூதங்கள் ஒன்னா சேர்ந்து சரீரம் இந்திரியம் முதலானவைகள்லாம் உற்பத்தி பண்றதுன்னு நீ சொன்ன. அது வராதே கணிகமாச்சே அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன, கணிகம் ஆனா அது ஸ்திரமா நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்திரமா நினைச்சிட்டு இருக்கிறதுனால இத வந்து இந்த ஜெகத்காரணமா ஆயிடும் அப்படின்னு நீ சொல்ற. விபரீத புத்தி தான் இத மாதிரி பண்றது அப்படின்னு நீ சொல்ற. அது எப்படி வரும், நான் எனக்கு விபரீத புத்தி வந்தது என்னத்தை பார்த்துட்டு, கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு வந்தது எனக்கு. சரி, எனக்கு வந்துடுத்துன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்க உடனே அந்த கிழிஞ்சல் எடுத்து உடச்சி நான் ஒரு பாத்திரமா பண்ண முடியுமா? ஏன்னா அது பண்ண முடியாது. விபரீத புத்தி விபரீத புத்திதான். எனக்கு ஞானம் சரியில்லை, எனக்கு ஞானம் சரியில்லை, எனக்கு ஞானம் சரியில்லை, அவ்வளவுதான். எனக்கு ஞானம் சரியில்லாததுனால எனக்கு இந்த மாதிரி தோன்றது விபரீதமாக. அதையே ஜெகத்காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி அங்கீகரிக்க முடியும்? அது வரவே வராது. சரி, நீ சொல்றதையே கூட நாங்க வச்சுக்கிறோம். அப்படி வச்சிருந்தா கூட சரி, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இதோ இந்த வஸ்து ஸ்திரமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கணும் இல்லையோ? நான் எப்ப நினைச்சேன் இந்த கணிகமான வஸ்து ஸ்திரமா இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் விபரீதமாக. ஆனால் போன சூத்திர பாஷ்யத்துல சொன்ன மாதிரி, அதாவது தீபத்துல சொன்ன மாதிரி, இந்த நினைச்சுக்கிறோம் பாருங்கோ, இது ஸ்திரம் அப்படின்னு நான் நினைச்சுட்டேனோ இல்லையோ, எப்ப நினைச்சேனோ அப்பவே நான் வந்து ஒரு கணத்துல நான் அழுகிட்டனோ இல்லையோ, நஷ்டமாயிட்டேன் நான். அப்படின்னு கிட்ட என்னுடைய விபரீத ஜானம் தான் இந்த பிரமாணங்களுடைய சேர்க்கைக்கு, ரெண்டு சமுதாயங்களுடைய காரணமா இருக்கிறதுக்கு இதுதான் ஹேது அப்படின்னு எப்படி சொல்ல, நானே போயிட்டேனே. நான் நினைச்சேன் எனக்கு விபரீதமான ஞானம் வந்தது, ஆனா நானே இப்ப போயிட்டேனே. நானே போயிட்ட உடனே இது போய் காரணம்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? நானே போயிட்டேன்னாக்க என்னுடைய ஞானமும் போயிடுமோ இல்லையோ? என்னுடைய ஞானமும் போயிடணும். ஏன்னா தர்மம், தர்மி இருந்தாதான் தர்மம் இருக்கும். தர்மின்றது ஆத்மா. அந்த தர்மியான ஆத்மாவில தர்மம் அப்படிங்கிற ஞானம் இருக்கணும். அது விபரீத ஞானமோ இல்ல சுத்த ஞானமோ, எந்த ஞானமா இருந்தாலும் தர்மி இருந்தாதான் அது தர்மம்ன்றது வரும். இங்க தர்மியே போயிட்டான்னாக்க தர்மம் எப்படி நிற்கும்? இது அத்வைதிகள் சொல்றாங்க, நீ சொல்ற, இதுவே தவறது. அதனால அது மட்டும் இல்ல, முதல்ல நீ என்ன சொன்ன, முதல்ல அவித்யா வந்தது, அஸ்திரமான வஸ்துவை பார்த்துட்டு ஸ்திரம் அப்படின்னு வந்தது என்ன, அதன் யாருக்கு வந்ததோ அவனுக்கு ராகத்வேஷாதிகள் வந்தது, அதுக்கப்புறம் அவனுக்கு விஞ்ஞானங்கிற இது வந்தது, சித்த அபிஜ்வலனம். அதன் பிறகு இந்த இதெல்லாம் இருக்கு, பிருத்திவியாதி பூதங்கள், அதன் பிறகு இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொல்ற எழுதிய துஷ்பத்தியாச்சுன்னு. அவன் தான் நஷ்டமாயிட்டானே முதல்லயே. அவித்தியே, அவித்தியை எப்ப வந்ததோ அந்த கணத்திலேயே அவன் நாசமா போயிட்டான். அவன் நாசமா போயிட்டான்னா இவைகள்லாம் எப்ப வரும்? யாருக்கு ராகம் வந்தது, யாருக்கு தேசம் வந்தது, ஆசைப்படுறதோ தேசிக்கிறதோ பொறாமப்படுறதோ அழிக்கிறதோ இத மாதிரிலாம் யாருக்கு வந்தது? எவனுக்கு அவித்தி வந்தது? அவன் அப்பயே போயிட்டான். அப்பயே அவன் போயிட்டான்னாக்கா அவனுக்கு இவைகள்லாம் வந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால வரவே வராதே. ஏன்னா அது கேக்குறார், சம்ஸ்காரமா இருக்கு, ராகத்வேஷாதிகள்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ராகத்வேஷாதிகள் ஆகந்துக்கங்கள், வரும் போகும். இப்ப எனக்கு என் முன்னாடி பேர் அவ்வளோ ஆசை, ஆனா அவகிட்ட நான் வந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவேன், திடீர்னு தகராறு வந்துடுறது, அப்ப கத்தினோன்னாக்க கோபம் வர்றது. முதல்ல ஆசை இருந்தது, அடுத்த க்ஷணம் கோபம் வர்றது, அதுக்கப்புறம் அது பொறாமையா வரும், அல்லது திரும்பி சலன்றாடுவோம், மாறிண்டே இருக்கும் இது. ஆனால் ஆத்மா அப்படியேதான் இருக்கும் நமக்கு. நான் அப்படியே இருக்கேன், எங்கிட்ட இந்த ராகத்வேஷாதிகள் மாறி மாறி வர்றது. அதனால இந்த சம்ஸ்காரம் இருக்கே, ராகத்வேஷாதி சம்ஸ்காரம்ன்றது அதுக்கு ஆசிரியமாக ஸ்திரமான ஒரு வஸ்துவை ஒத்துண்டாதான் இது சரியா இருக்கும். நீ அப்படி ஒரு ஸ்திரமான வஸ்துவையே நீ அங்கீகரிக்கல. நீ அங்கீகரிக்காததுனால இந்த மாதிரி வரிசையா இத்தனை எத்தனை சொல்லிட்ட, நீ ஏழோ எட்டோ சொல்றா, அவித்தியை, சித்த அபிஜானம், சித்த சேத்தங்கள், ரூப் பிரதிவியாதிகள், ஷடாயதனம், சரீரம், வேதனைகள், அதன் பிறகு திருப்பி அவித்தியை, ஏழு சொல்லி திருப்பி அவித்தியில வந்து முடிகிறது அது சக்கரகமா. இப்படி சக்கர பிரவர்த்தி வந்துட்டே இருக்குன்னு நீ சொல்ற. ஆளே இல்லை, ஆளே இல்லாத சமயத்துல இதெல்லாம் வரும்னு சொல்றது எப்படி சித்திக்கும்? ஆகையினால இது வரவே வராது, இது வரவே வராது. அதனால எந்த விதத்திலையும் எந்த விதத்திலையும் இந்த பௌத்தால் சொல்லக்கூடிய விஷயங்களானது சித்திக்காது அப்படிங்கறது இங்க சாதிக்கிறாரு. இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்திய சேர்க்கலாம். இப்ப சேர்த்தாக்கா புரியும். இதரேதர பிரத்யத்வாத் உபபன்னமிதி சேத் ந சங்காத பாவா நிமித்தத்வாத். இதரேதர பிரத்யத்வா பிரத்யம்னா இந்த இடத்துல காரணம், காரணம்னு ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமா இருக்கு. அவித்யா இருக்குது, அவித்யா இருக்கு, அவித்யைக்கு காரணம் வேதனைகள், வேதனைக்கு காரணம் உடம்பு, உடம்புக்கு காரணம் இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு காரணம் பிருத்திவியாதி பூதங்கள், பிருத்திவியாதி பூதங்களுக்கு காரணம் ஸ்பர்ஷம் சிரத்தன் சித்ததீர்த்தங்கள், அதுக்கு காரணம் இது ஆத்மா விஞ்ஞானம் அப்படிங்கிறது, அதற்கு காரணம் இந்த தேஷம், இது தேஷம் வருது, கோபம் வருது, ஆசை வருது, இதெல்லாம் இதுக்கு காரணம் அவித்யை, அந்த அவித்தைக்கு காரணம் இப்படி வருது. நீ சொன்னீங்க உபபன்னம், இந்த ஜெகத்காரணத்துவம் பரமானுக்களுடைய சேர்க்கை, ரெண்டு கோஷ் ரெண்டு சமுதாயம் இருக்கு, அவைகளுடைய ஹேத்து காரணத்துவம்ன்றது சிந்திக்கும்னு அவன் சொன்னான். உபபன்னம் பொருந்தும் சே, அது தவறு. சங்காத பாவ அனிமித்தத்வாது, சங்காத பாவத்துக்கு அனிமித்தம் இவைகள்லாம் கேட்டுவே கிடையாது, காரணமா இருக்காது. சங்காத பாவங்களுக்கு இவைகள்லாம் காரணமா இருக்காது. சங்காத பாவம்னா இந்த ரெண்டு சமுதாயமா இருக்கிறதே, அதுக்கு இவைகள் காரணமாக இருக்காது. ஏன்னா சொல்ற, எத்யபி க்ஷணிகாக சர்வபாவாக சர்வே பாவாக, எல்லாம் க்ஷணிகங்கள் தான். அவன் பௌத்தனுடைய வாக்கியம் இது, சர்வே பாவாக க்ஷணிகாக. நீங்க லோகத்துல பாக்குறது அத்தனையுமே க்ஷணிகங்கள். ததாபி அவித்யாதீனாம் இதரேதர ஹேதுகத்வாத் உபபன்னம் லோக விவகாராதிகம். இந்த சங்காதமா இருந்து ஜெகத்காரணமா இருக்கிறதுன்றதோ லோக விவகாரம், இதை எடுத்துன்னு வந்தான், இதை தெரிஞ்சுட்டான், நேற்று நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்லாம் வரதொல்லியோ, இந்த விவகாரங்கள்லாம் உபபண்ணம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அஸ்திரேஷு ஸ்திரத்வ புத்தி ரூப ரூபையா அவித்யா, அஸ்திரமான வஸ்துக்கள்ல ஸ்திரத்வ புத்தி, இது ஸ்திரமானது அப்படின்னு நினைச்சுக்கிறான், அதுதான் அவித்யை அப்படின்னு பேரு. அந்த அவித்தியினால தத்திர தத்திர ராகத்வேஷாதியோ ஜாயந்தே, ராகம் துவேஷம் இவைகள்லாம் உற்பத்தி ஆறுது. அது இருந்துதான் வரிசையா சொன்னோம், சித்த அபிஜுவலனம் சித்த தீர்த்தங்கள் இதெல்லாம் இத்தியேவ மாதிரி பரம்பரையா, இந்த மாதிரி அவித்தியிலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி அவித்தியில ஒண்ணுதும் முடிக்கணும். அப்படி இத்தியேவ மாதிரி பரம்பரையா புனரப்பி அவித்யா, இது சக்கரவத் பரிவர்த்ததே, சக்கரம் மாதிரி இது பரிவர்த்தனம் என்றிருக்கு, மாறிண்டே இருக்கு. இது சே அப்படின்னு சொன்னியானாக்கா நைக தொகப்பத்தியதே, நீ இந்த பாதம் சொல்றியே அது பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னா சங்காத பாவ அனிமித்தத்வாத் அவித்யாயா, சங்காத பாவத்துக்கு அவித்யானது நிமித்தமில்லை, நிமித்தம் இல்லைன்னா காரணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது காரணமே கிடையாது, ஏன்னா அந்த காரணமா இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஏது சொல்லணும், லோகத்துல அப்படி இல்லையே. நான் சுக்திய அதாவது கிழிஞ்சலை வெள்ளியா பாக்குறேன், அதனால நான் அந்த வெள்ளியை கொண்டு பாத்திரம் நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும்? அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஒருத்த என்ன பண்ணா காணல் நீர்ல குடிச்சிட்டு வந்தான், காணல் நீர்ல குடிச்சிட்டு கையில வந்து இது தலையில வந்து ஆகாச புஷ்பத்தை அலங்கரிச்சிருந்தானா, கையிலயோ முயலனுடைய கொம்பாலான இத வச்சிருந்தான், வில்ல வச்சிருந்தான் தனுச. ஆனா அவன் யார் தெரியுமோ, ஒரு மல்லடியினுடைய பிள்ளை. இது வந்து பரியாசம் பண்ற ஸ்லோகம், பரியாசம் என்ன சுபரியாசம் பண்றதுனாக்க இது அவாஸ்தவிக்கம், வாஸ்தவிக்கம் உண்மையானது இல்லை, பாதிதமான சாப்த போதை இங்க உற்பத்தி ஆகும். மிருகதிருஷ்ணாம்ப கிருஷ்ணாத்தக சசசிருங்க தனுர்தரக ஏஷ வந்தியாசுதோ வந்தியாசுதோ யாசி கபுஷ்பகிருத சேகரக. கபுஷ்பம், கபுஷ்பம்னா ஆகாத புஷ்பம், அது சேகரக தலையில சென்றிருக்கும். ஏஷ வந்தியாசுதோ யாசி சசசிருங்க தனுர்தரக அப்படின்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் அசம்பாவிதமான விஷயங்கள். முதல்ல மலடிக்கு குழந்தை பிறக்காது, குழந்தை பிறந்தா பிறகே பிறக்காது, அந்த மாதிரி ஆகாத புஷ்பம்னு யாரும் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி மயனுக்கு கொம்பே கிடையாது, அது மாதிரி காலம் நேரில் குடிக்கவே முடியாது. எல்லாம் அசம்பாவிதமான விஷயங்கள், அசம்பாவிதமான விஷயங்களும் ஸ்லோகம் சொல்றது. அந்த ஸ்லோகத்தை வந்து அது உண்மையாகதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் போய் காலம் நேரில் குடிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னா நியாயமா இருக்குமா? அதனால இத மாதிரிதான் இந்த இடத்துலயும் அத சொல்றேன். வந்து எத்யபி அவித்யாக்கியா விபரீத புத்தி, அது விபரீத புத்தி, அவித்யங்கிறது விபரீத புத்தி தான், நீ சொல்றது ஒத்துக்கணும். ஆனால் க்ஷணிகம் ஸ்திரத்வேன விஷயிக்கரோதி, அது க்ஷணிகமான வஸ்துவ அது என்ன பண்றதுனாக்க ஸ்திரமா நமக்கு காமிச்சு கொடுக்குறது, ஸ்திரமா காமிச்சு கொடுக்குறது. அதுவும் லோகத்துல அப்படிதான் இருக்கு. அதாவது உடம்ப போய் நம்ம நிச்சயமா நினைச்சுக்கிறோம், அது இவன் ஒரேடியா க்ஷணிக்கோன்னா இங்க நம்ம க்ஷணிக்கோன்னு அந்த வார்த்தை சொல்லல, க்ஷணிகமா இல்ல அது உடம்புன்றது, அது வந்து இருக்கிற பதிலும் இருக்குது அவ்வளவுதான். அது அனித்தியம்ன்ற அர்த்தத்துல சொல்லுவோமே தவிர்த்து க்ஷணிகோன்னு நாம சொல்றது இல்ல, அதையும் ஒத்துக்கிறோம். க்ஷணிகம் ஸ்திரத்தேன வைகிறோதி ததாபி தன்னை வஸ்துதா ஸ்திரம் பவதி, அது நம்ம புத்தி நமக்கு கொடுக்கறது இது ஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புத்தியை கொடுக்கறது உண்மை விபரீத புத்தி. அது அது விபரீத புத்தின்றதுனாலேயே அதுவே ஸ்திரமாயிடுமா? அது ஸ்திரமா ஆகாது. ஸ்திரமா ஆனாதானே மேற்கொண்டு காரியங்களை பண்ண முடியும். அதுவே இங்க வரலையே, அதுவே வரல. அதனால இது நீங்க கேட்கிற கேள்வியே சரியா இல்லை, நீங்க கேட்கறதே சரியா இல்லை. ஏன்னா அஸ்திரத்துல ஸ்திர புத்தின்னு சொன்னாக்கா அதுவே உங்களுக்கு ஸ்திரத்துவத்தை ஸ்தாபிச்சிருமாண்ணா விபரீத புத்தி. இன்னொருத்தன் வந்து உனக்கு உபதேசம் பண்ணுவான், இது ஸ்திரம் இல்லை, இது க்ஷணிகம்தான் அப்படின்னு தான் சொல்லுவான் அவன். அதனால நமக்கு அஜ்ஞானம் உண்டாச்சு, விபரீத ஜானம். விபரீத ஞானம் உண்டானதுனாலயே இந்த ஜெகத் வந்து சிருஷ்டிச்சிடும், சிருஷ்டிக்கப்படுமா? அது எப்படி சரியா சொல்ல முடியும்? அதனால எத்தியபி அவித்யாக்கியா விபரீத புத்தி க்ஷணிகம் சிறப்பேன வழிகிறோதி ததாபி தன்ன வஸ்துதா ஸ்திரம் பவதி, வஸ்துதா ஸ்திர காரியம் ந கரோதி. ஸ்திர காரியத்தை, ஸ்திரமா இருக்கிற வஸ்து எந்த காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை அது பண்ணாது, ஏன்னா முடியாது. அத சங்காத பாவோ நசித்யதி. ரெண்டு சமுதாயம் சொன்னேன், பிரதி பார்த்திவாதி பரமாணு சங்காதம், இன்னொன்னு பூத சங்காதம். இந்த பிரதிவாதி பூத சங்காதம், அந்த ரெண்டு சங்காதமே சங்காதமும் இங்க வரவே வராது, கண்டிப்பா வராது. ஏன்னா அது நீ என்ன சொல்ற விபரீத புத்தின்னு, விபரீதமானு நம்ம கிரகிச்சுட்டோம், விபரீதமா கிரகிச்சத போய் எப்படி அதை இதுவா ஏத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, அது அங்க முதல்ல சொன்ன பாருங்க, அஸ்திரே ஸ்திரத்த புத்தி யுக்தஸ்ய, அஸ்திரமான ஒரு வஸ்து அதுல போய் இவனுக்கு ஸ்திரம் அப்படின்னு புத்தி வந்திருக்குது. புத்தி யுக்தஸ்ய விஞ்ஞானாத்மா, விஞ்ஞானங்கிற ஆத்மா, ஞான ஞானமே ஆத்மான்னு ஒத்துட்டு இருக்க, விஞ்ஞானமே ஆத்மான்னு அவனுக்குதான் வந்துருச்சு. இது வந்து அஸ்திரம், ஆனால் ஸ்திரத்த புத்தி இவனுக்கு வந்திருக்குன்னு. ஆனால் எப்ப இவனுக்கு வந்ததோ அந்த ஞானம், இந்த அஸ்திரமானது ஸ்திரம் அப்படின்னு எப்ப ஞானம் வந்ததோ, சதைவ நஷ்டத்வா, அந்த ஆத்மா அப்பவே நஷ்டமாயிட்டானே, அப்பவே நஷ்டமாயிட்டான்னாக்க கஸ்ய ராகத்வேஷாதியோ ஜாயந்தே, யாருக்கு ராகம் துவேஷம் இந்த மாதிரி அசூயை இதெல்லாம் உற்பத்தி ஆகும்? அவனே போயிட்டானே, ஏற்கனவே சொன்ன முடியும், தர்மி இருந்தாதான் தர்மம் இருக்கும், ஆசிரியமான தர்மியே போயிடுத்து, அப்ப தர்மம் எப்படி வரும் அது? அதனால அது வரவே வராது. இது ராகத்வேஷாதி பரம்பராச்ச ந சித்தியதி. ராகம் துவேஷம் முதலான பரம்பரையே இங்க சித்திக்காது. நீ ஏழு சொன்ன அவித்தியில இருந்து ஆரம்பிச்சு அவித்தியில படிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன, அதுவே வராது இங்க. ஏன்னா இவனும் நஷ்டன், நஷ்டமா போயிட்டான். அந்த அனுச சம்மதம் பண்றானே அவனே நஷ்டமா போயிட்டான். ஞானமும் நஷ்டம், வஸ்துவும் நஷ்டம், எல்லாமே நஷ்டமா இருக்குது. இவனுக்கு எப்படி வரும்? அது வரவே வராது. அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம், இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம் இதுதான்.